อาตาญาติภะคะวะนะสังอะระโรธังกะนะสิมนิอะวุเกตังสุดุสะหะสยันหัสยันติดุราสุอะระตันโสตะละราสิเตระปังเกหีสโลกันวรรณจัมปัจจินาลอาสาหายกริหิตารังกานาธรรมอวโรธังกนาสิมนิกาตุเกตานสุดริสาสวยมอัจฉยันติดูรักอวตันสุตระวาสิเกหิอาตังเกหิมอิบารังกานาธรรมஅந்த புறத்துக்கு எழுந்தருள்கிறார். அப்பொழுது இதுவரையிலும் தன்னோடு கூடியிருந்த நித்திய சூரியர்கள், விஸ்வக்சேனர் முதலிய எல்லோருக்கும் விடை கொடுத்து விட்டு அவர்களை அனுப்பிவிட்டு அரங்கன் அந்த புறத்துக்குள்ளே எழுந்துள்ளார். அந்த புறத்துக்கு எழுந்துள்ளபோது எப்படி எழுந்துள்ளார்? அதிலேயே உன்னை சாத்திக் கொண்டு எழுந்துள்ளார் அல்லவா? ஆக பாதியை சாற்றிக் கொண்டு அந்த புறத்துக்கு எழுந்துள்ளார் ரங்கநாதன். அப்பொழுது கூட யார் இருக்கா? வேற இன்னொரு நாயகிகள், ஸ்ரீதேவியோ பூதேவியோ நீலாதேவியோ மற்ற மகிழ்ச்சிகளோ யாரும் ரங்கநாதனோடு கூட இல்லை. யாரும் இல்லாது இந்த பாதுகா தேவி தான் அழைச்சிட்டு போறான். எப்படி தனிமையில் அழைச்சின்னு வரா? ஒத்திரும் இல்லை இந்த தங்கில எல்லாரையும் விடைய கொடுத்து விட்டல்லவா திரும்புகிறார். அப்பொழுது அவனை திருவிழிகளோட சேர்த்து அணைத்துக் கொண்டு சந்தோஷப்படுகிறாள் பாதுகா தேவி. தெரிஞ்சா அப்படி நீ வருகின்ற காலத்தில் அந்த நடையாக சேவிக்கிறதுக்கு ரொம்ப சந்தோஷம் போட்டி போட்டுக்கொண்டு வருகிறார்கள். அந்த புறத்திலிருந்து ஸ்ரீதேவி, பூதேவி, நீலாதேவி அவர்களுடைய உதவியார் சாதிமார்கள் எல்லோரும் வருகிறாளாம். அந்த நடையழகே அழகான ரங்கனுக்கே நடையழகல்லவா? அந்த நடையழகை சேவிக்க வருகிறார்கள். உற்சவத்தும் போது குதிரை வானத்தென்று கோண வையாளி நடக்கும். அதை பார்ப்பதற்கு கூட்டம் கூட்டமாக வந்து சேர்வார்கள் அந்த அழகை சேவிக்க. அதுபோல அரங்கன் உற்சவத்தில் எழுந்துள்ளும் போது வேகமாக அழகான நடை போட்டுக் கொண்டு எழுந்துள்ளும் போது தூரே நின்று அந்த வரும் நடை அழகை சேவித்து மகிழ்வார்கள் எல்லோரும். அதுபோல நாம் தான் அப்படி ஆசைப்படுகிறோம் என்றால் மகாலட்சுமி அதே மாதிரி ஆசைப்படுறார். பாதுகையோடு அந்த புறத்துக்கு எழுந்துருவதா பெருமாள். அப்போ அந்த நடை அழகை அங்கிருந்து சேவிக்கிறான். சேவிச்ச உடனே அந்த நடை அழகு இந்த ரங்கநாதனுக்கு எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தா அது இந்த பாதுகா தேவியினால வந்தது. பாதுகா தேவியோட அவர் அங்க நடந்து வருகிறார். அவரோதாங்க சீம்னி பாதுகேத்வாம் அசகாய கிரகீத ரங்கநாதம் சகாயம் இல்லாமல் கூட யாரும் இல்லாமல் ரங்கநாதனை அணைத்துக் கொண்டு அழைத்து செல்லுகிறாள் பாதுகா தேவி. அப்போ அவரோதாங்கன பூமினி அந்த புறத்தினுடைய கூடத்துல யாருமே இல்லை. அப்ப பாதுக நீ ரங்கநாதன் அழைச்சிட்டு வர. அப்ப பாகச்ச என்ன நடை எழுகிற ரங்கநாதனுக்கு? அதை சேவிக்க வேண்டும் என்று மகாலட்சுமி வந்து காத்துக் கொண்டிருக்கிறார். அங்கே அவருடைய தாஜ்மஹாலும் கூட நிற்கிறார்கள். அப்பொழுது இப்ப நடை அழகு எம்பெருமானுக்கு எப்படி உண்டாயிற்று இந்த பாதுகா தேவியால் என்றோ என்று அந்த பாதுகா தேவியினுடைய இருக்கக்கூடிய பீதியினால என்ன பண்றா? சுதுரிசா சுயம் அர்ச்சயந்தி தூராது தூரக்கேந்து அந்த புற கூடத்துக்குள்ள நுழைந்து வருகின்ற ரங்கநாதனை பார்த்துட்டு எல்லாரும் என்ன பண்றா? பாதுகையோட இருக்கிறதுனால இந்த பாதுகைக்கே அர்ச்சனை பண்றாரு வச்சுக்கோமே. எப்படி அர்ச்சனை பண்றாருன்னா புஷ்பம் வேணுமே. ஏது புஷ்பம் அப்படின்னு கேட்டாக்க அவதம் சோத்வர வாசுகைரபாங்கை அவருடைய கடைக்கன் பார்வைகள் இருக்குதல்லவா, கடைக்கன் பார்வைகளாகிற அழகிய மலர்கள். அந்த மலர்களாலே கடைக்கண்ணாலே இந்த நடை அழகை ரசிக்கிறார்கள். அப்பொழுது அந்த கடாட்சங்கள் இங்கே வந்து விழுகிறது அல்லவா. ஆகினால அந்த கடைக்கன் பார்வையாகிற அழகிய மலர்களாலே அர்ச்சிக்கிறாளாம். அந்த மலர் எப்பேற்பட்ட மலர் அப்படின்னு கேட்டா மலருக்குன்னா வாசனை இருக்குமோ இல்லையோ. இந்த கடைக்கன் பார்வையாகிற மலருக்கு வாசனை எங்க இருந்து வந்தது அப்படின்னு கேட்டா அவதம் சோத்பலவாசிதைஹி. என்ன உங்களுக்கு அவதம்சமாக, அதாவது சிரசுக்கு அலங்காரமாக, முகத்துக்கு அலங்காரமாக, காதுக்கு அலங்காரமாக அவர்கள் உத்பல மலர்களை காதிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அந்த உத்பல மலருடைய வாசனை கமகமான் இருக்கு. கண்ணிலிருந்து கடைக்கன் பார்வை போறது, அதோட காதில் இருக்கிற பூவில் இருந்த வாசனையும் சேர்ந்து போறது. ஆகையினால உத்பல மலரின் வாசனையோடு கூடின கடைக்கன் பார்வைகளாகிற அழகிய மலர்களாலே சுயம் அர்ச்சயந்தி தூராது. கிட்டக்கு வராம தூரக்கே இருந்த அர்ச்சிக்கிறார்கள். பாதுக ஒன்ன அர்ச்சிக்கிறார்கள், துவாம் அர்ச்சயந்தி அப்படின்னா யார் அப்படின்னார், சுதுரிஷா அப்படின்னா. சுதுரிஷா பொதுவாக அழகிய கண்ணுடைய பெண்கள் என்று சொல்லுகிறார்கள். இந்த இடத்துல சுதுரிஷாக்க அந்த யாரு பார்க்கிறார்களோ படைக்கண்களாலே அவர்கள் செய்த பெரும் பாக்கியம், கண் படைத்த பாக்கியத்தை இன்றுதான் பெற்றார்கள் அவர்கள். பாதுகையோடு அழகிய ராஜநடை போட்டு ரங்கநாதர் எழுகின்ற காலத்தில் அதை சேவிக்கக்கூடிய பாக்கியம், அந்த அழகை ரசிக்கக்கூடிய பாக்கியம் பாதுகனால நமக்கு கிடைத்ததல்லவா என்று கடைக்கன் பார்வைகளாகிற வாசனை மிகுந்த பார்வைகளாகிற மலர்களாலே இந்த பாதுகாதேவியை தூரக்கே இருந்தே அர்ச்சிக்கிறார்கள் அப்படின்னார். சுதுரிஷா ஸ்வயம் அர்ச்சயந்தி தூராது. கண் படைத்த பாக்கியத்தை பெற்ற அங்குள்ள மகிழ்ச்சிமார்கள், மற்ற தாஜ்மார்கள் எல்லோரும் தானே அர்ச்சிக்கிறார்கள். எப்படின்னா அவதம் சோத்வல வாசுதேகி அபாங்கை. ஆகையினால காதல் இருக்கும்படியான உத்தல மலனுடைய வாசனையோடு கூடிய கடைக்கன் பார்வைகளாலே அர்ச்சிக்கிறார்கள். இதிலிருந்து என்ன தெரிகிறது, எல்லோரும் நிம்பனமானுடைய நடையை கண்டு ரசிக்க வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சிகளெல்லாம் அந்தப்புறத்துக்கு வெளியே வந்து கூடத்தில் ரங்கநாதன் எழுந்துள்ளும் போது அதே சேவிக்கிறார்கள் அப்படிங்கிறார். ஆகினால் அப்பேற்ற நடையழகு எம்பெருமானுக்கு அப்படி கடாட்சங்களான பார்வைகளை அரிசிக்கும் அந்த பாதுகா தேவிகள், அந்த பட்ட மகிழ்ச்சிகளுக்கு ஏற்பட்ட பாக்கியம் இந்த பாதுகையினாலே என்று பாதுகா தேவி உன்னுடைய பெருமையே பெருமை என்று இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசியன் அனுபவித்தாகிறது. நிர்வீஷ்யமானமபி நூதன சன்னிவேசம் கைவல்ய கல்பித விபூஷண காயகாந்திம் காலேஷு நிர்விசசி யுவானமேகா சிங்கார நித்ய ரசிகம் மணிபாதரட்சே. ஸ்லோகம் 255. நிர்விஷ்யமானமபி நூதன சன்னிவேசம் கைவல்ய கல்பித விபூஷண காயகாந்திம் காலேஷு நிர்விசசி யுவானமேகா சிங்கார நித்ய ரசிகம் மணிபாதரட்சே. பாதுகா தேவியே, நீ எம்பெருமானை இப்பொழுது அந்தப்புறத்துக்கு அழைத்து செல்லுகின்றாய். அந்தப்புறத்துக்கு எழுந்துள்ளும் போது ரங்கநாதன் தன் திருமேனியிலே அந்தந்த இடத்திற்கேற்ற திருவாபரணங்கள் எல்லாம் சூட்டிக் கொண்டிருப்பான் அல்லவா. அவளெல்லாம் கழற்றிவிட்டு திருவாபரணம் எதுவும் இல்லாமலே செல்லுகிறான். புரிஞ்சா, அந்த ரங்கநாதனை நீ இப்ப ஏகாந்தத்திலே அழைத்து செல்லுகிற. நிர்விஷ்யமான வினோதன சன்னிவேசம், இந்த ரங்கநாதனை எப்பொழுதிலிருந்து அனுபவிக்கிறாய் அப்படின்னாக்க, ரங்கநாதன் ஏற்பட்ட காலத்திலேருந்தே நீ அனுபவிக்கிறாய். எப்பொழுதும் ரங்கநாதனுக்கு அவன் வெளியேறும் பொழுதெல்லாம் நீ பாதுகா தேவி அவனுக்கு உதவியாக இருந்து செல்லுகிறாய். ஆகையினால அந்த எப்போதும் பழகி போய் தினந்தோறும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட பாதுகா தேவிக்கு ரங்கநாதன் எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்டார். நூதன சன்னிவேசம், புதிதான உருவ அதாவது அவயவ அமைப்போடு அவ்வப்பொழுது புதுசு புதுசாக காட்சியளிக்கிறான். ஆமா, யார் மேல ரொம்ப பிரீதி இருக்கோ அவள் அனுபவிக்கிச்ச க்ஷணே க்ஷணே என் அவதாம் உபயிதி. ஒவ்வொரு க்ஷணத்திலையும் பார்த்ததா இருக்காது அந்த வஸ்து, புதுசு புதுசா பார்க்கறது போல இருக்குமா இவனுடைய ஆசா விசேஷம். அதுபோல ரங்கநாதன் இருக்க முடியாத அந்த பக்தி சத்தையினால பிரீதியினால பாதுகா தேவிக்கு ரங்கநாதன் அவ்வப்பொழுது புதுசாக இருக்கான். ஆகினால நிர்விஷ்யமானவன் நூதன சன்னிவேசம் எப்பொழுதும் அனுபவித்துக் கொண்டிருந்தாலும் கூட புதிது புதிதாக அனுபவிப்பது போன்ற அமைப்பை உடையவனாக இருக்கிறான் ரங்கநாதன். இன்னும் எப்படி இருக்கான் அவன், கைவல்ய கல்பித பூஷண காய காந்தி. அவனும் கைவல்ய கல்பித விபூஷண, அவன் இப்ப தனிமையில எழுந்துள்ளதுதான், எந்த விதமான திருவாபரணமும் சூட்டிக் கொள்ளவில்லை. அதனால எந்த ஆவரணமும் சூட்டிக் கொள்ளாட்டாலும் கூட திருமேனி அழகு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா, எல்லா திருவாபரணங்களையும் சூட்டிக் கொண்டால் ரங்கநாதன் எப்படி அழகாக சேவை சாதிப்பானோ அதுபோல எம்பெருமானுடைய திருமேனி அழகானது திருவாபரணங்களோடு கூடின அழகையே எடுத்து காட்டுகிறது. அப்படி திருவாபரணம் இல்லாமலே திருவாபரணம் சூட்டிக் கொண்ட அழகை கொடுக்கிறது அவனுடைய திருமேனி. அத்தகைய திருமேனி அழகோட கூடினவன் அந்த ரங்கநாதன். அவனை காலேஷு நிர்விசசி யுவானமேகா சிங்கார நித்தியரிசிகம் மணிபாதரட்சே. இன்னும் எப்பேற்பட்டவன் ரங்கநாதன் சிங்கார நித்திய ரசிகம் என்று. அவன் விரக்தன் வைராக்கியமுடையவன் அல்ல. பின்ன ஸ்ரீகளிடத்துல தன் தேவிமாளிடத்துல எல்லையற்ற பிரீதியை உடையவன் அவன். அவன் சிங்கார ரசத்துல எப்பொழுதும் ரசிக்கிறவன், அதை அனுபவிக்கிறவன், அப்பேற்பட்டவன். அப்பேற்பட்ட ரங்கநாதன காலேஷு நிர்விசசி யுவானமேகா. இன்னொரு ரங்கநாதன் எப்பேற்பட்டவன், யுவானம் நித்திய யுவான். தெரிஞ்சா ரங்கநாதன் கழவர்னு சொல்லுவாள், கழவர் இல்ல பாதுகா தேவிக்கு. ரங்கநாதன் எப்படி இருக்க, யுவானம் நித்திய யுவாவா இருக்கான். என்றும் 16 வயசு போல அவன் சேவை சாதிக்கிறான் அழகாக. காலேஷு நிர்விசசி, அப்பேற்ற ரங்கநாதன் நீ சந்தர்ப்பம் வாய்க்கும் பொழுதெல்லாம் ரங்கநாதன் அனுபவிக்கிறாய். தெரிஞ்சுதா இப்பொழுது அந்த புறத்துக்கு அழைத்து சொல்லுகின்றாய், இப்பொழுது ரங்கநாதன் அனுபவிக்கிறாய். பிறகு காலையிலே அந்த புறத்தில் இருந்து சாஸ்தானத்துக்கு எழுந்துவிடுவான், அப்பொழுதும் நீ அனுபவிக்கிறாய். ஆக அந்த மனிதமாரிடத்தில் எவ்வளவு பிரீதியோ ரங்கநாதனுக்கு, அதுபோல உன்னிடத்துல அவ்வளவு பிரீதி. நீயும் அவனை எப்பொழுதும் ரசித்து அறிவித்துக் கொண்டே இருக்கிறாய். ஆக காலேஷு நிர்விசசி யுவானம் ஏகா அப்படின்னா, இந்த அனுபவிப்பதுல என்ன சுவாரஸ்யம் கேட்டோம்னா, இப்ப ரங்கநாதன நீ அனுபவிக்கிறாய் அல்லவா, இப்ப ரங்கநாதனோடு யாரும் கூடவே இல்லை. புரிஞ்சுதா? ஆக அந்த புறத்துல வாசலை வந்து காத்திருந்து மகிழ்ச்சிமார்களை அதாவது அழைச்சின்னு போகலாமல்லவா, அப்படி யாரும் அங்க வரல. தெரிஞ்சுதா? உள்ளே சொல்லுகின்றவர்களும் யாரும் இல்லை. அதுவரையில நீ ஏகா ஏகாந்தமாக ரங்கநாதனை அனுபவிக்கக்கூடிய பாக்கியம் பெற்றிருக்கிறாய். அதோடு இன்னொரு தாத்பரியம், பிற மகிழ்ச்சிகளோடு எம்பெருமான் இருக்கும் காலத்துல பக்கத்துல யாரும் இருக்க மாட்டான். ஆக ஏகாந்தத்துல ஸ்ரீதேவி பூதேவி நீலாதேவிகளை தனித்தனியாக அனுபவிக்கிறான் எம்பெருமான் ரங்கநாதன். தெரிஞ்சுதா? பக்கத்துல யாரும் இருக்க மாட்டான். ஆனால் எந்த ஆருடைய அந்த புறத்துல எங்கே ரங்கநாதன் இருந்தாலும் கூடவே நீ இருக்கிறாய். புரிஞ்சுதா? உனக்கு அந்த ஒரு பாக்கியம். எங்கு ஏகாந்தமாக ரங்கநாதன் இருந்தாலும் கூட நீ கூடவே இருந்து ரங்கநாதனை அனுபவிக்கிறாய். அப்படி அனுபவிக்கும் பொழுது அவர்களோடு இருக்கும் காலத்தில் என்னென்ன அழகெல்லாம் அவர்கள் அனுபவித்தார்களோ அதைவிட குறையாத திருவாபரணம் பூண்ட, அப்போ திருவாபரணம் பூணாமல் இருக்கிறார், திருவாபரணம் பூண்ட அழகை நீ இப்பொழுது ரங்கநாதனை அழைத்துக் கொண்டு வரும்பொழுது அனுபவிக்கிறார். ஆகவே இப்படியாக ரங்கநாதனை ஏகாந்தத்தில் அனுபவிக்கக்கூடிய பெரும்பாக்கியம் பெற்றவள் நீ என்று பாதுவாதேவியை போகிறார் சுவாமி தேசிகன். நித்ராயிதஸ்ய கமிதுஹ மணிபாதுகே த்வம் பர்யங்கிகா பரிசரம் பிரதிபத்யமானாம் ஸ்வாசானில பிரஜலிதேன பஜஸ்ய வீக்ஷணம் நாபீ சரோஜ ரஜசா நவம் அங்கராகம். ஸ்லோகம் 256. நித்ராயிதஸ்ய கமிது மணிபாதுகே த்வம் பர்யங்கிகா பரிசரம் பிரதிபத்யமானா ஸ்வாசானில பிரஜலிதேன பஜஸ்ய வீக்ஷணம் நாபீ சரோஜ ரஜசா நவம் அங்கராகம். மணிபாதுகே ரத்னமயமான பாதுகா தேவியே, நீ ரங்கநாதன் விழித்துக் கொண்டிருக்கிற காலத்துலதான் கூட இருக்கேங்கிறது இல்லை. ரங்கநாதன் கீடையெல்லாம் முடிந்து தூங்குகின்ற காலத்திலையும் நீ அருகிலேயே இருக்காய். நித்ராயுதஸ்ய கமிதுகும் காந்தனான ரங்கநாதன் நித்ராயுதன் தூங்குகிறான். தூங்கும்போதும் கூட நீ என்ன பண்ற, பரியங்கிகா பரிசரம் பிரதிபத்யமான கட்டிலுக்கு அருகில நீ இருக்க. அப்படின்னா இங்க கட்டில் ஆதிசேஷன் தானே கட்டில், ஆக ஆதிசேஷனுக்கு அருகிலேயே நீ இருந்துட்டு இருக்க. இந்த அருகில இருக்கிறதுனால உனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்டாக்க, சுவாசா நில பிரஜலிதே நகஸ்ய வீக்ஷணம் நாபி சரோஜ ரஜசா நவம் அங்கராகம். பெருமாள் தூங்குறார், தூங்கச்ச மூச்சு விடுறார். அந்த மூச்சு காற்று அவர் நாளியிலிருந்து எழுந்த கமலம் இருக்கே தாமரைப்பூ, அதன் மேலே படுகிறது. நாம் படங்களிலே பார்க்கிற போது நாபிகமலம் உயர தெரிகிறது, அதவா நினைக்கக்கூடாது. சேனிச்சிருக்கிற காலத்துல நாபிகமலத்தை உச்சினாப்பாவது நாபியை உச்சினாப்பிலேயே தொப்புளை உச்சினாப்பிலேயே நாபிய கமலம் இருக்கிறது என்று கொள்ள வேண்டும். அப்பொழுது மூச்சு விடும்பொழுது அந்த மூச்சு காற்றானது அந்த நாபிகமலத்து மேல படுகிறது. அந்த நாபிகமலத்துல பட்ட உடனே இந்த நாபிகமலத்துல மெல்லிதாக மகரந்த துகள்கள் இருக்கின்றன, வாசனை பொடிகள், தாமரையினுடைய வாசனை பொடிகள், மகரந்த துகள்கள். அது என்ன பண்றது, அது மேல இந்த மூச்சு காற்று விழுகிறது. விழுந்த உடனே அது எல்லாம் வந்து உன்னிடம் வந்து படுகிறது. தெரிஞ்சுதான், உன்னிடம் வந்து படிவதை பார்த்தால் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டோம்னாக்க, புதிதாக வாசனை பூச்சு பவுடர் சொல்றாங்களோ இல்லையோ, அந்த அழகான பூச்சு இருக்க ஃபேஸ் பவுடர் சொல்றா, அது மாதிரி இருக்கக்கூடியது. அதை மறுபடியும் நீ உடம்பெல்லாம் பூசிக்கிறாப்புல இருக்கு இப்போ. ஆக பகவானுடைய நாபிகமலத்திலிருந்து வந்த மகரந்த பொடியானது உன் உடம்பு முழுக்கலும் பூசி விடப்படுகிறது, மேல வந்து பறிகிறது. அது சரி, ரங்கநாதன் தூங்கச்ச அவ்வளவு காற்று எழும்பி நாவிகமத்தில் இருக்கும்படியான அந்த வாசனை பொடியை இழுத்துக்கொண்டு வருமோ அப்படின்னு கேட்டா, அதுக்கு இப்படியே அர்த்தம் பண்ணிக்கலாம். நீ கட்டில் ஆதிசேனுக்கு அடியிலேதானே நிற்கிறாய், அதனால ஆதிசேனுடைய மூச்சு காற்றும் சேரலாம், பெருமாளுடைய மூச்சு காற்றோட ஆதிசேனுடைய மூச்சு காற்றும் சேரலாம், இரண்டும் சேர்ந்து நாபிகமலத்தில் இருக்க முடியாத துகளை வெளியே கிளப்புகிறது. அந்த வாசனை பொடி உன்மீது வந்து படுகிறது அப்படின்னா, ஆக நீ அருகிலேயே இருக்காய். அவனுடைய ராத்திரி முழுக்கலும் அவனுடைய தூங்கும் சௌந்தர்யம் இருக்கேன், சுகசுத்த தரந்தவகான்னு சொல்வார்கள். தூங்கும் கூட அவனுடைய முகக்காந்தி மிக அழகானது, அதோட அவனுடைய மூச்சு காற்று, அவனுடைய நாவியில கமலம், அவற்றிலேருந்து எழும்பக்கூடிய வாசனை இத்தனையும் அனுபவித்துக் கொண்டு நீ அவனுடைய அருகிலேயே நிற்கிறாயினி அப்படின்னார். ஆக இப்படியாக இதுல என்ன தெரிகிறது, ரங்கநாதன் விழித்துக் கொண்டிருக்கும் பொழுதுதான் சிங்கார அனுபவம் என்பது இல்லை, பின்ன தூங்கும் போதும் கூட சிங்காரசத்தை நீ அனுபவிக்கிற, அப்பேற்பட்ட பாக்கியம் உனக்கு எப்பொழுதும் கிடைக்கிறது என்று நீ புதுசாக வாசனை பூச்சுகளை பூசிக்கொண்டு ரங்கநாதனுக்கு மறுபடியும் துணையாக எப்பொழுதும் இருக்கிறாய் என்பதை இந்த ஸ்லோகத்தில் சுவாமி ஜெய்சன் அனுபவிக்கின்றபடி சைதவதி ரஜன்யாம் பாதுகே ரங்க பந்தௌ சரணகமல பார்ஷ்வே சாதரம் வர்த்தசே த்வம் பணிபதி சயனியாத் உச்சிதஸ்ய பிரபாதே பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்து காமா. ஸ்லோகம் 257. சைதவதி ரஜன்யாம் பாதுகே ரங்க பந்தௌ சரணகமல பார்ஷ்வே சாதரம் வர்த்தசே த்வம் பணிபதி சயனியாத் உச்சிதஸ்ய பிரபாதே பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்து காமா. முன் ஸ்லோகத்தில் நாபிகமலத்தினுடைய மகரந்த பொடிகள் எல்லாம் ஒரு கட்டிலின் பக்கத்தில் இருப்பதனால அந்த பெருமானுடைய மூச்சு காற்றினாலே இவள் மேல வந்து எழுகிறது என்று சாய்த்தாயிற்று. அதெல்லாம் அனுபவத்தி கட்டில்கிட்ட இருந்தாக்க அவ்வளவு தூரம் மூச்சு காற்றினால எழுப்பப்பட்டு மகரந்தத்தோடு வருமோ அப்படின்னு சந்தேகம். கட்டின்கட்ட இல்லாவ பெருமாள் திருவடிக்கிட்டே இருக்கா சாதிக்கிறார். சைதவதி ரஜன்யாம் பாதுகே ரங்க பந்தௌ சரணகமல பார்ஷே சாதரம் வர்த்தசேத்வம். நீ எங்க இருக்க தெரியுமா? கட்டில்கிட்ட இல்ல, கட்டிலுக்கு மேல பெருமாளுடைய திருவடி இருக்கிறது அல்லவா, அந்த திருவடி காப்பத்திலேயே நீ இருக்காய். ராத்திரியெல்லாம் நீ அனுபவிச்சுட்டு இருக்க. சைதவதி ரஜன்யாம் ராத்திரில ரங்க பந்து எல்லாருக்கும் மாதாபிதா என்கிறபடி எல்லா விதமான பந்துவா இருக்க முடியாத ரங்கநாதம் தூங்கின பிற்பாடு ராத்திரியில நீ என்ன பண்ற? சரணகமல பார்ஷே தாமரை மலர் போன்ற அந்த அழகான திருவடிகளை பார்த்து ரசித்துக் கொண்டு அதன் அருகேயே ரொம்ப பரிவோட வர்த்தசேத்வம் பக்கத்திலேயே திருவடி பக்கத்திலேயே நீ இருக்கின்றாய். அப்படி இருப்பதில் என்ன லாபம்? என்ன திருவடி பக்கத்தில் இருக்கிறதுனால ஓரளவு மூச்சு காற்றுனால அந்த மகரந்த பொடி வந்து அழகான பொடியை பூசின்றதாக ஆகிறது என்று முன் ஸ்லோகத்தில் சொன்னபடி ஒரு பயன் சொல்லலாம். ஆனால் அந்த மூச்சு காற்று அப்படி பலமாக இல்லை அப்படின்னு வச்சுப்போம். அப்போ ராத்திரி மக்கள் நீ கண்டுபிடித்து கொண்டிருக்கிறது வீண்தானே என்றால் அப்படி அல்ல. ஏன் கேட்டா அந்த மகரந்தப்படி தன் மேல வந்து விழாட்டாலும் கூட இவளுக்கு இன்னொரு நோக்கம் நிறைவேறுகிறது. என்னன்னு கேட்டால் பணிபதி சயனியாது உச்சிதஸ்ய பிரபாதே பணிபதி சயனியா ஆதிசேஷனாகிற படுக்க மெத்துன்னு இருக்கு, அதுலேருந்து ஓரளவு காலையில எழுந்திருக்கிறான் எம்பெருமான். பிரபாதே விடியற் காலையில எழுந்திருக்கிறான். எழுந்த உடனே பிரதம நயன பாதம் பாவனம் பிராப்து காமா. எழுந்தவுடனே கண்ணை திறக்கிறான் அல்லவா, கண்ணை திறக்கச்ச முதல் பார்வை உண்மையிலே விழுகிறது தெரிஞ்சா. எழுந்தவுடனே எழுந்திருந்து வெளியே கிளம்ப வேண்டும். அப்பொழுது பாதவேடத்தில் இருக்க முடியாத பாதுகையை பார்த்து அதை மாட்டிக்கொண்டுதானே கிளம்ப வேண்டும். ஆகினால திருவடியின் பக்கத்தில் இருப்பதனால அந்த மகரந்த பிடித்தன் மேல் விழாவிட்டாலும் கூட பரவாயில்லை, மற்றொரு பெரிய பயனும் உனக்கு உண்டு. என்ன? பிரசம நயன பாதம் முத முதல் கடாட்சமானது, பகவத் கடாட்சமானது முதல் கடாட்சம் உன் மேல விழுகிறது. அந்த கடாட்சம் எப்பேற்பட்டது? பாவனம். எல்லோரையும் பரிசுத்தமாக்கக்கூடாது, உலகத்தையே பரிசுத்தமாக்கக்கூடியது. அப்பேற்பட்ட பகவத் கடாட்சம் உனக்கு முதல் முதல் எல்லோருக்கும் முன்னாடி கிடைக்கிறது அப்படின்னா. பெருமாளுக்கு எவ்வளவு மகிழ்ச்சிகள் இருந்தாலும் கூட பெருமாள் காலையில விழிக்கும் போது காந்தனு எதிரே அடி அருகில எந்த நாயகியை முதல்ல இருக்காளோ, எந்த நாயகியின் மீது எம்பெருமானுடைய முதல் கடாட்சம் விழுகிறதோ அவள்தான் உத்தம நாயகி, அவள்தான் பிரதானமான நாயகி. ஆகினால முதல் கடாட்சம் யார் மேல விழுகிறது? பாதுகே உன் மேல விழுகிறது. ஆகினால மகாலட்சுமி சீதை பூதேவி நீலாதேவி முதலிய எல்லாரையும் கூட பிரதம கடாட்சம் உண்மையில் விழுவதாலே நீதான் பாதுகாதேவி தான் உத்தமமான நாயகி ரங்கநாதனுக்கு என்று இதிலிருந்து தெரிகிறது. அதனால இப்ப நீ ஒரு பெரும் பாக்கியத்தை பெற்றவள், எம்பெருமானுடைய பிரசன்ன கடாட்சம் உனக்கே கிடைக்கிறது. அதோட கூட நீ முன்னாடியே எழுந்து காத்திருக்கின்றாள். காத்திருப்பதனால என்ன தெரியுதுன்னா பதிவர்தாசன் வந்துடுது. பதிவர்யார் போல் என்ன பண்ணுவான், கணவன் கீழ் எழுவதற்கு முன்னாடியே தான் எழுந்து எல்லாவற்றையும் கவனிப்பார். அதனாலே நீ எம்பெருமான் எழுவதற்கு முன்னாடியே நீ விழித்துக் கொண்டிருந்து அவனுடைய பிரசன்ன கதார்த்தம் கண்ணை திறக்கும்போது உன் மீது விழும்படியாக அருகிலே இருந்து அது பெறுவதாலே நீயே உத்தம நாயகி என்று ஒரு வகையாக சுவாமி தேசியன் பாதுவாதியை பாராட்டுகின்றபடி சரணகமல சங்காது ரங்கநாதஸ்ய நித்யம் நியம பரிமளம் தும் பாதுகே நிர்வமந்தி நயதமதிசயானா வர்த்தசே சாவரோதம் ஹிருதயம் அதிவசந்தீம் மாலிகாம் வைஜயந்தீம். ஸ்லோகம் 258. சரணகமலசங்காது ரங்கநாதஸ்ய நித்யம் நிகம பரிமளம் த்வம் பாதுகே நிர்வமந்தீம் நயதம் அதிசயானா வர்த்தசே சாவரோதம் ஹிருதயம் அதிவசந்தீம் மாளிகாம் வைஜயந்தி. பாதுகா தேவி, நீ எம்பெருமானைச் சேர்ந்தவள், எம்பெருமானைச் சேர்ந்த வைஜயந்தி மாலையை விட நீ மிக்க உயர்ந்தவள் என்கிறார் அழகாக சுவாமி தேசியன். என்ன சரண கமலசங்காது ரங்கநாதஸ்ய நித்யம், ரங்கநாதனுடைய திருவடி தாமரை இருக்கிறதே, அதாவது தாமரை போன்று அழகாக இருக்கும்படியான திருவடிகள், அதனுடைய சேர்க்கை உனக்கு எப்போதும் சேர்ந்தே இருக்க. எப்ப சேர்ந்திருக்க, நித்தியம் ஒரு நிமிஷம் கூட விடாமல் நீ எம்பெருமானுடையே சேர்ந்திருக்கிறாய். உன்னிடத்திலிருந்து நல்ல வாசனை, ஏன் கேட்டா அந்த எம்பெருமான எம்பெருமானுடைய திருவடிய எப்பொழுதும் உபனிஷத்து வேதங்கள் புகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஆகையினால அந்த வேத வாசனை இருக்க நிகம பரிமளம் வேத வாசனை அது உன் மீது நிறைய படிந்திருக்கிறது. ஆகினால உன் அருகே வரும்பொழுது வேத வாசனைய அப்படியே நீ வெளியிடுகிறாய். ஆக வேத வாசனையோட அதாவது நிகம பரிமளத்தோட கூடியிருக்கிறவள் நீ. இதே மாதிரி வாசனையோடு இருப்பது இன்னொன்று உண்டு. எது அப்படின்னா வைஜயந்திங்கிற மாலை. அது எங்க இருக்கு அப்படின்னா நயதம் அதிஜயானா வர்த்தசே சாவரோதம் ஹிருதயம் அதிவசந்தீம் மாளிகம் வைஜயந்தீம். எம்பெருமானுடைய திருமார்பு இருக்கிறத அதுல மகாலட்சுமி இருக்கா. சாவரோதம் ஹிருதயம் அவரோதம் அந்தப்புறமான மகாலட்சுமி, மகாலட்சுமியோடு கூடியிருக்கிறது எம்பெருமானுடைய ஹிருதயம். அந்த ஹிருதயத்தில் வைஜயந்தி மாலையை சுற்றின்றிருக்கா திருமால். அதிவசந்தீம் மாளிகாம் வைஜயந்தீம் வைஜயந்திங்கிற மாலை அந்த ஹிருதயத்தில் பிரகாசிக்கிறது. அந்த வைஜயந்தி மாலை எப்பேற்பட்டது, அது வனமாலை. அந்த வனமாலைக்கும் வாசனை உண்டு, இங்கே பாதுகைக்கும் வாசனை உண்டு. ஆனால் வனமாலையின் வாசனையை விட பாதுகை வாசனை மிக உயர்ந்தது. அது வனமாலை காட்டு மாலை, காட்டு மலர்களால் தொடுத்தது. இதுவோ சரண கமல சங்காது அழகான தாமரை இருக்கிறதே, தாமரையோடு சேர்ந்து இருக்கு பாதுகை. எம்பெருமானுடைய திருவடியே தாமரை போன்றது, தாமரையே அது, அதோடு சேர்ந்து இருக்கிறது பாதுகா தேவி. அதனால அது காட்டு மாலை, காட்டு உழப்பத்தினுடைய வாசனையோட கூடியிருக்கு, ஹிருதயத்தில் இருக்கு. அது மாத்திரம் தனித்து இருக்காங்க இல்ல, சாவரோதம் பிராட்டியோட கூட வரமாலை ஹிருதயத்தில் இருக்கு. ஆக ஹிருதயம் யாருக்கு சொந்தம் அப்படின்னு கேட்டா பிராட்டிக்கும் உரிமை உடையது ஹிருதயம், அதே மாதிரி வைஜயந்திங்கிற வரமாலைக்கும் உரிமை உடையது ஹிருதயம். ஆனால் நீ இருக்கிய பாதுகா தேவி, நீ எங்க இருக்க, சரணகமலத்தோட சேர்ந்து உராய்ந்து இருக்கிற. சரிங்களா, எனக்கு எது சொந்தம், எம்பெருமானுடைய திருவடி தாமரை உனக்கு சொந்தம். இந்த திருவடி தாமரைக்கு யாராவது ஒரு சம்பந்தம் தொடர்பு கொண்டாட முடியுமா, உணவு கொண்டாட முடியுமா? முடியாது. ஏன்னா இன்னொருத்தர் கிட்ட கிடையாது. எப்பொழுதும் ஏகாந்தமா இருக்கிற காலத்திலையும் கூட எம்பெருமானுடைய திருவடியை விடாமல் இருக்கிறவள் நீ. ஆகினால உனக்கே உரியது இந்த கருணகமலம். ஆனால் எம்பெருமானுடைய திருமார்போ ராட்சிக்கும் வனமாலைக்கும் உரியது. ஆகினால அதை விட உனக்குத்தான் உயர்வு ஜாஸ்தி. அதுவும் வாசனையை கொடுக்கிறது, நீயும் வாசனை அளிக்கிறாய். அதனுடைய வாசனை காட்டு மாலை வனமாலையினுடைய வாசனை. ஒண்ணுதோ வேதமான நிகம பரிமளம். ஆக பிரமத்திலிருந்து ஏற்படக்கூடிய பரிமளம் இருக்க அந்த பரிமளத்தோட நீ கூடியிருக்கிறாய். அது எப்பொழுதே உன் உடம்பு முழுக்கணும், அதுவே கணக்கமான பரிமளிக்கிறது அப்படியே. அதனால நீ நிலவரம் அதிகமா அந்த வைத்திய மாலையை விட நீ மிக மிக உயர்ந்தவள். ஏன்னா வேதவாசனை உயர்ந்தவர்கள் ஒரு மாலை இருக்குமிடமும் மாலையோ ராத்தியும் வைஜயந்தியும் சேர்ந்து இருக்கக்கூடியதான ஹிருதயம் இருக்குமிடம். ஆனால் நீயோ திருவடை சாதி இருக்கும் திருவடியோ ஏற்பட்டது வாழ்க்கையே சொந்தம். திருவடியில யாருக்கும் உரிமை இல்லை. ஆக நீயோ கர்ம சரோஜத்தோடு இருப்பதனால கமலத்தின் வாசனை உனக்கு இருக்கிறது, கமல சம்பந்தம் உனக்கு இருக்கிறது. அந்த வனமாலைக்கு கமல சம்பந்தம் இல்லை, என்ன கமலா சம்பந்தம் இருக்கு அப்படின்னா மகாலட்சுமியோட கூடி இருக்குன்னு ஒரு அர்த்தம். கமலா அசம்பந்தம் இருக்கு, ராமடி பூண்டு சம்பந்தம் அதுக்கு இல்லை. அதனால வாசனை குறைச்ச சரிங்களா. அதோட வைத்தியத்தினுடைய பரிமளம் காட்டு பரிமளம், உங்ககிட்ட இருக்கிறது வேதத்தினுடைய பரிமளம் சரிங்களா. வேதம் எப்போதும் பரமனை பரமனை துடிக்க திருவடியே பரமனையே துடிக்கிறது, அவன் திருவடியும் துடிக்கிறது. உன் ஒளி இருக்க அந்த ஒளி நடக்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஜெல்வெல் ஏற்படக்கூடிய ஒளி இருக்கிற அந்த ஒளி என்ன ஒளி தெரியுமா? அதுவே வேத ஒளி. அதனால எல்லோரும் வந்து செய்கிறார்கள், வந்து ரங்கநாதனை சேவிக்கும் பொழுது உன்னை தொடர்பா தாங்குகிறார்கள் அல்லவா. கடாரி பெருசு மேல தானே வைக்கிறார் பார்க்கிறார். ஆகையினால உன்னை எல்லோரும் சிறசா தாங்குகிறார்கள் உனக்கு இருக்கிற பெருமையினால. அந்த வனமாலை இருக்க வனமாலையை கேட்டு கொடுக்க ஆரம்பிச்சா கூட அது பெருமாளுக்கே இருக்கட்டும், பெருமாளை சேர்ந்து கேட்டாங்க அப்படின்னு சொல்லி விடுவா. அதனால வனமாலையை விட பாதுகாதேவியா மிக உயர்ந்தவர் என்று நமஸ்காரமாக சுவாமி ஜெயக்கன் இந்த ஸ்லோகத்தில் பாதிப்பார்கள். உபனிஷதவலாதி நித்தியம் உத்தம்சனீயம் கிமதி ஜலசி கன்யா ஹஸ்தசம்மாதனார்கம் தவது சரணரட்சே தேவி லீலாரவிந்தம் சரண தரசிஜம் தது சாரு சாணூரந்தோ. ஸ்லோகம் 259. உபனிஷதபலாதி நித்தியம் உத்தம்சனீயம் கிமதி ஜலதி கன்யா ஹஸ்தசம்மாதனார்கம் தவது சரணரட்சே தேவி நீராரவிந்தம் சரண சரதிஜம் தது சாரு சாணூரந்தோ. சரண சரதிஜம் தது சாரு சாணூரந்தோ. சாணூரந்தம் சாணூரம் என்கிற அரக்கனுடைய கொண்டவர் திருமால் எம்பெருமான் கங்கனார். அவனுடைய சரண சரோஜம் சரதிஜம் அவனுடைய தாமரை மலர் ஹோத்தத்தினுடைய அல்லது திருடியாகிற தாமரை அது எப்பேற்பட்டது? தத் ரொம்ப பிரசித்தமானது, எல்லோரையும் மறந்து கழிக்கிறது அல்லவா, சரணாகதன தலைவரையும் காப்பாற்றுறது அல்லவா. அதனால அது மிக பிரசித்தி பெற்றது. பார்ப்பது செய்வதற்கு மிக அழகாக அந்த திருவடி இன்னும் எப்பேற்பட்டது? உபனிஷதபலாதி நித்தம் உத்தம் சனியம் உபநிஷத்துக்கள் இருக்கிறத உபநிஷத்திற்கான ஸ்திரீகள் பெண்கள் அவர்கள் எல்லோரும் எப்பொழுதும் இந்த திருவடிய தலையால தாங்குகிறார்கள், சிதோபூஷணமாக வைத்துக் கொள்கிறார்கள். சிதோபூஷணம் தலைக்கு சூட்டிக் கொள்ளக்கூடிய ஆபரணம், திருவாபரணம். ஆக உபநிஷத்துக்கள் எல்லாம் எம்பெருமானுடைய திருவடிய தங்களுக்கு திருவபூஷணமாக தலைக்கு அலங்காரமாக திருவாபரணமாக சூட்டிக் கொண்டிருக்கிறார். இன்னும் ஏற்பட்டது திருவடி இன்னொரு ஜலதிகன்யா அர்த்தமாக அருகம் ஜலதிகன்யா சமுதிரத்திலே தோற்றியவர் அது மகாலட்சுமி. சமுதிரத்திலே தோற்றியது ஒரு தாமரப்பூ, அந்த தாமரப்பூவிலே தோன்றியவள் மகாலட்சுமி. அவளும் அவரை மலர் போன்று மென்மையானவர் இல்லையா, அவளுடைய ஹஸ்தம் அவளோட இன்னும் மென்மையானது. அந்த ஹஸ்தங்களாலே ரொம்ப அழகாக இந்த திருவடியை அவள் பொழுது பிடித்து விடுகிறார் பிரார்த்திகை. அதனால ஸ்ரீதேவனுடைய திருக்கைகளாலே பிடித்து விடுவதற்கு தகுதியுடையதாக இருக்கிறது இந்த திருவடிகள். அப்போ இந்த திருவடி உனக்கு எப்படி இருக்கு தெரியுமா, தமசுகரமரத்தேராவிந்தம் தேவியை பாதுகாத்தீங்க, நீ திருவடியை எப்பொழுதும் காப்பாற்றுகிறார்கள். அந்த திருவடிக்கு என்ன திருவடியானது தன்னை காப்பாற்றுறாலும் அவங்க வந்து ரொம்ப பணமாக்கிறவே. அதனால பாதுகாப்பு அந்த திருவடி எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டார். லீலாரவிந்தம் விளையாட்டுனா கையில் தாக்குற தாமரை பூ போல இருக்கிறது, தாமரை பூவை கையில ஏற்றி அப்படியே உடம்பு பார்ப்பார்கள். அந்த பக்கம் இருப்பார்கள், இந்த பக்கம் இருப்பார்கள், சுற்றுவார்கள். இப்படியாக விளையாட்டாக உபயோகப்படக்கூடிய நிலையில தாமரை மலர் கையில பிடிக்குமோ அத மாதிரி கருதாதேவி உன்னிடத்துல எப்பெருமானுடைய தன்மை நிறுவனங்களுக்கு உன்னிடத்தில் ஏழாயிரம் வருஷமாக இருக்கிறது. அப்போ ஏற்பட்ட எப்பெருமானுடைய தன்மை நிறுவனம் உனக்கு ஏழாயிரமாக இருக்கிறது. அதனால் உபரிடத்துக்களெல்லாம் தலையாடைய தாழ்ந்திருந்தன அத்திருவாரணமாக சொல்கின்றன. ராஜ்யோ அதை பிடித்து விடுகிறார். நீயோ காலத்தமாக எப்படி விளையாட்டுக்காக தாமரை மலர் போன்றே நீ பயன்படுத்துகிறாய். அதனால் நீ எப்பர் பண்றோ ராஜ்யில பண்ணிட்டான் திருவடியை அல்லது திருவடியோடு கூட்ட ரங்கநாதனே தன்வதம் பிடித்தவள் நீ என்று சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்தில். ஆக பகவானுக்கு சிங்காரதம் ஏற்படும் பொழுது நீ என்ன பண்ற, உல்லாச நிலையை தருகிறேன். அப்படி உல்லாசமா நடக்க வைத்தா எப்பெருமானுக்கு சிங்காரதம் அதுக்கே வந்து பிறரோடு அமிர்தமாக பண்ணதான். ஆக அப்படியே திருவடி அது கிமக்கியார் கிமக்கியதுனால அதுலக்கினி இத்தகையது திருவடியினுடைய உடத்தையோ திருவடியினுடைய ஐஸ்வர்யத்தையோ இத்தகையது என்றாலே அதனால அருகிட்டு கூற முடியாது. அப்பேற்பட்ட திருவடி எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொன்னா இல்லையா அரசியல் இருக்கிறான் அத மாதிரி. அதனால அவனுக்கு திருவடி வச்சிருக்கா அவங்களோட வாகனத்தியாக செய்ய முடியும், எத்தபடி எதுவும் செய்யலாம். ஆனா பெருமானுடைய வாழ்க்கையானது பாதுகாக்கு எப்பெருமானுடைய திருவடி பரவசமாக அவன் திட்ட மனதாக இருக்கு. அதனால அதனால கண்ணங்கே அடைக்கூடிய சிந்தாட்சியாக அகிலாந்த புறவாரேழு அநேகவாரம் பதாவணி ஸ்வைரம் அனுபவதி ரங்கநாதா விஹார விக்ராந்தி சகஜரீம் பவதி. அது ஸ்லோகம் 260. அகிலாந்த புறவாரேஷு அநேகவாரம் பதாவனி ஸ்வைரம் அனுபவதி ரங்கநாதா விஹார விக்ராந்தி சகஜரீம் பவதி. பாதுகாதேவி நீ ரங்கநாதனுக்கு எப்படி இருக்க தெரியுமா, தோழியாக இருக்க. எப்படி விஹார விக்ராந்தி சகஜரீம் அப்படின்னா விஹாரம்னா உல்லாசமாக சஞ்சாரம் பண்றது சரிங்களா, விக்ராந்தின்னா அந்தந்த காரியங்களுக்காக ஒவ்வொரு இடத்துக்கு போறோம். கண்ணந்தூர் போனான், அது மாதிரி காரியங்கள் எல்லாம் கூடவே நீயும் போக்குறாய். ஆகையினால விகார விக்ராந்தி சகஜரின் எம்பெருமான் விளையாடும் காலத்திலையும் எம்பெருமான் சில காரியங்களுக்காக சொல்லுகின்ற காலத்திலையும் எப்பொழுதும் சகஜரி கூடவே சொல்லுகிறார். அவர் ரங்கனா அதுக்கு தோழியாக நீ இருக்கிறாய். அதனால் ரங்கநாதக சுயரம் அனுபவதி, உன்னை இட்டப்படி அனுபவிக்கிறானவன். உனக்கு என்ன பெருமை அப்படின்னு கேட்டவனாக்க, அகில அந்த புறவாறு அநேக வாரம் பதாவனி சுயரம். பிற நாயகிகளுக்கும் உனக்கு ரொம்ப வித்தியாசம் உண்டு சரிங்களா. பிற நாயகிகளோட எம்பெருமான் அனுபவிக்கின்ற காலத்துல ஒரு நாளைக்கு மகாலட்சுமியினுடைய அந்தப்புறத்துக்கு போவான், ஒரு நாளைக்கு பூதேவியினுடைய அந்தப்புறத்துக்கு போவான், ஒரு நாள் லீலாதேவியினுடைய அந்தப்புறத்துக்கு போவான், பிற நாட்களிலே மற்ற தேவிகளுடைய அந்தப்புறத்துக்கு தான் போவான். ஆக அந்தந்த அந்தப்புறத்திற்கு செல்லும் காலத்துல அந்தந்த அந்தப்புறத்துல பிறர் யாரும் இருக்க மாட்டார்கள். பிராட்டியினுடைய அந்தப்புறத்துல பிராட்டி தான் இருப்பான், வேற ஒருத்தரும் கூட இருக்க முடியாது. ஆக யாரோட எந்த அந்தப்புறத்துக்கு எம்பெருமான் சென்று லீலாரசத்தை அனுபவித்தாலும் கூட பிறர் யாரும் பக்கத்திலே இருக்க முடியாது அங்கெல்லாம். ஆனால் நீதிக்கிய யாருடைய முறையாக இருந்தாலும் எந்த இடத்துக்கு எம்பெருமான் சென்றாலும் கூடவே நீ இருப்பதற்கு ஒரு தகுதி உண்டு. உன்னை அப்பவும் கையாண்டுகிறான், கையோட வச்சிருக்கான் எம்பெருமான். அந்தந்த முறைப்படி அந்தந்த பிராட்டிமாருடைய அந்த புறத்துக்கெல்லாம் செல்லும் காலத்திலையும் அந்த புறத்திலிருந்து திரும்பி வரும் காலத்திலையும் எப்பொழுதும் உன்னை காத்திக் கொண்டுதான் அவன் புறப்படுகிறான். அதனால எல்லோருடைய முறையிலையும் வாழ்கையோடு உல்லாசமாக, ஏன்னா நீ அப்படி உல்லாச நடை போட்டு ரங்கநாதனுக்கு சிங்கார புத்திய அந்த உல்லாசத்தை உண்டு பண்ணுகிறாய். சிங்கார சக்திய அனுபவித்துக் கொண்டே போகிறான் ரங்கநாதன் உன்னால. அதனால நீ எல்லோரிடத்திலும் எல்லா சமயத்திலும் எப்பொழுதும் நீ உல்லாசமாக இருக்க முடியாத எம்பெருமானை பண்ணுகின்ற. ஆக ஒருத்தி போவதற்கு மற்றொருத்தி தடையாக இருக்கலாம். ஆக அதாவது ஸ்ரீதேவியோ பூதேவியோ நீலாதேவியோ இந்த தினம் அந்த அந்த படத்துக்கு போவான் அங்கேயே தான் இருக்கணும் அப்படின்னு தடை பண்ணலாம், அது முடியும். ஆனால் பிராட்டி நீ பாதுகா தேவிக்கே உன்னோடு ரங்கநாதன் இருக்கிறது யாரும் தடை பண்ண முடியும் புரிஞ்சுதா. அப்படி தடையற்ற அனுபவம் ரங்கநாதனோட உனக்கு என்று இந்த ஸ்லோகத்துல பிராட்டிக்கு பிராட்டியான பாதுகா தேவிக்கு எம்பெருமான் மிகமே நிறைந்தவன், தோழி போட்டு இருப்பவன், எப்பொழுதும் அதனாலேயே உல்லாசமான அரசுக்கு அனுபவிப்பவன், மிக பிரியமானவன் பாதுகா தேவிக்கு என்று இந்த ஸ்லோகத்திலே பற்றி. ஆக இதுவரையிலும் 10 ஸ்லோகத்தினால பாதுகாதேவியினுடைய சிங்காரத்தில் வந்திருந்தார்கள். சாதாரணமாக ஸ்ரீதேவி குருதேவி நீலாதேவி இப்படி இருப்பவர்களோட பாதுகாரத்தை வந்திக்க சொன்னால் அழகாரம் தான் வர்ணிக்கலாம். ஆனால் பாதுகாதேவியோடு சிங்காரத்தை வர்ணிக்கிறது மிக கடினமானது அல்லவா. ஆக பாதுகாதேவியும் ஒரு நாயகியாக ஆக்கி அவரோடு சிங்காரத்தை எப்படி எப்பெருமான் அனுபவிக்கிறான் என்று அழகாக எடுத்துச் சொல்லக்கூடிய ஆற்றல் தேசியனுக்கே உரியது. ஆக இத்துடன் சிங்கார பத்ததி முடிகிறது. கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த பிரவே நமஹ.